சாலே அக்வால் பிதே துர்முஷ்தே நகும் யலம் தேவே பிக்கிரமெத்தே போலருத் பிதே பிலே ஐருதார் யாரம் பிதே காலைதம் தாகுதிமும் யாஷே யாரம் பிதே யான்தினி Okay.